ేదాంత రామానుజయతి కృపయా రంగిణిన్యస్తారం తత్సంప్రాప్తాగమాహంతద్వితయమనుగణం శిష్టతాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠశ్రీరంగరామానుజమునిగరుడాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం తత్పాదయుగ్మ సరసీరుగభృంగరాజం ప్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజమునికరుణారబ్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పిత భరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్ర గురోత్తమేన యమినః శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్త శ్రుత్యవదంస యుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీశ్రీవాసమునీంద్రదేశికమణిం శ్రయోనిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జయత్యాశ్రుతసంత్రాసద్ధాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః. సుందరకాండత்தில் இருக்கக்கூடிய அழகான நன்மொழிகளையெல்லாம் எம்பெருமான் விஷயமாகவும் பிராட்டியான மகாலட்சுமி தாயார் சீதா பிராட்டியா அவதாரம் பண்ணி வால்மீகி பகவான் திருவாக்கிலிருந்து வந்த இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது சாட்சாத்து வேதம் அப்படின்னு கொண்டாடப்படுறது. வேதவேத்ய பரேபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனான ஸ்லோகம். அப்ப வேதத்தின் கூறப்பட்ட முழுமுதற் பொருளான பரம்பொருளான அந்த எம்பெருமான் ராமன், சாமானிய ராமனா அப்படின்னா இல்லை சீதாராமன், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மா. வேதம்ன்றது என்னவா அவதாரம் பண்ணித்துன்னா ஸ்ரீமத் ராமாயணமாக அவதாரம் பண்ணித்து அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அப்படி இருக்க இந்த ஒரு ஆச்சரியமான இந்த காவியத்துல இன்னைக்கு பார்க்க போற விஷயம் அப்படின்னா ஒரு சுபாஷிதம், ஒரு நன்மொழி என்ன அப்படின்னா திருஷ்யமானே பவேத் பிரீத்திஹி அப்படின்றது இன்னையினுடைய பழமொழி. திருஷ்யமானே பவேத் பிரீத்திஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோகத்துல தம்பதிகளா கணவன் மனைவியா வாழற வாளுக்கு சேர்ந்து வாழ்வதனாலையும் ஒருவருக்கொருவர் பார்த்துட்டே இருக்கிறதுனாலேயும் எப்பொழுதும் வந்து அந்த அன்பானது பெருகிக்கொண்டே இருக்கும், அதாவது பிரீத்தி வளர்ந்துட்டே இருக்கும். அதாவது தம்பதிகள் எப்பவுமே ஒருவருக்கொருவர் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்யோன்யமா அந்த பிரீத்தியானது வளரும்னு சொல்லப்படுறது. சரி, இதுல இருந்து என்ன பழமொழி நாம கத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க சாமானிய தம்பதிகளை பத்தி சொல்றது ஒரு விஷயம், இன்னொன்னு என்னன்னா திவ்ய தம்பதிகள் பெருமாளும் தாயாரும் ஒவ்வொருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நோக்கிண்டே இருக்கா. அதனாலதான் அம்மா தாயாருனுடைய கண்ணழகுல எம்பெருமான் வந்து இந்த ஜீவர்கள் பண்ணக்கூடிய அத்தனை அபராதங்களையும் பொறுக்கிற தாயார் வந்து அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு பாஷ்யக்காரர் இருக்கு. அதாவது நீர் சொன்னபடியே உமக்கு எல்லாம் கிடைக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்வா தாயார். தாயார் வந்து ரெண்டாவது விஷயமே சொல்ல மாட்டான். அதே மாதிரி பொறுமையில வந்து பெருமாளை காட்டிலும் ஒருபடி மேல. ஏன் அப்படி சொல்றேன்னா, மாதாவுக்கு தானே வாத்சல்யம் அதிகமா இருக்கும், பெண்மைக்கு வந்து வாத்சல்யம் அதிகமானது, அதாவது இரக்க குணம் மிகுந்து இருக்கும் பெண்மைக்கு. அதனால பெருமாளை காட்டிலும் ஒருபடி மேல, பெருமாளுக்கு குற்றம் தெரிந்து அதை க்ஷமிப்பிப்பேன், தாயாருக்கு வந்து குற்றமே கண்ணில் படாது. குழந்தைகளை எப்படி வந்து அப்பா கிட்டேருந்து ரட்சிக்கலான்னு ஒரு சாமானிய லோகத்தில் இருக்கக்கூடிய அம்மா எப்படி அப்பா கிட்டேருந்து குழந்தைய வந்து ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தா பாதுகாக்கிறாளோ, அதை போலதானே லோகத்தில் இருக்கிற ஜெகன்மாதாவான தாயாருக்கும் இந்த தாயாருக்கு ஒரு குழந்தை விஷயத்துல இருந்தா அந்த தாயார் எல்லா குழந்தை விஷயத்திலையும் எப்படி பரிந்து பேசுவா. இது எங்கேருந்து தெரியறது அப்படின்னா, பின்னாடி வந்து ஹனுமார் வந்து பிரார்த்திக்கிறார் ராவண வதங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ராட்சசிகளை எல்லாம் ஒரு நிமிஷத்துல அவர் வந்து வதம் பண்ணிடுறேன் அப்படின்ற, அதுக்காக கதையும் ஓங்குற. அப்ப தாயார் சொல்றா, இந்த லோகத்துல தப்பு பண்ணாதவா யாராவது இருக்காளோ ஹனுமான்னு கேட்கிறான். என்ன மாதிரியான வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நாமெல்லாம் பெருமாளை சரணாகதி பண்ணணும், ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதி நம்ம பண்ணிக்கணும்னா நாம என்னவா இருக்கணும் அப்படின்னா, மிஸ்டர் கிளீனா இருக்கணுமா அப்படின்னா, ஆமா பகவான வந்து அண்டி இனிமே நாம் பண்ண இதுவரை பண்ண அபராதங்களை எல்லாம் பொறுத்துக்கோ பிரபோ அப்படின்னு கேட்டு, இனிமே நான் எந்த அபராதங்களும் பண்ண மாட்டேன்னு சொல்லி, இப்படி எம்பெருமான்கிட்ட போய் நாம எல்லாத்தையும் அதாவது சரணாகத்தியை பண்ண, மேல இருக்கிற காலத்துல பெருமாளே நமக்கு அந்த அபராதங்களை அதாவது தவறுகள் நேராமல் இருக்கிறதுக்கான வழியை காண்பிச்சுட்டே இருப்பார். ஒரு ஆச்சாரியனை காண்பிச்சுட்டார் பகவான். அப்ப ஆச்சாரியனுடைய சொற்படி போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்ப இன்னைக்கு இருக்கிற பழமொழிய பாம் திருஷ்யமானே பவேத் பிரீத்திஹி அப்படின்ற இந்த பழமொழி எங்க வருது அப்படின்னா, சுந்தரகாண்டத்துல 26வது சர்க்கத்துல 41வது ஸ்லோகத்துல திருஷ்யமானே பவேத் பிரீத்திஹி சௌஹிருதம் நாஸ்தி அதிர்ஷ்யதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம வாங்கிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். கீசிகீஸ் என்றெங்கும் ஆணைச்சாத்தன் விஷயத்துல ஒரு அழகான ருச்சியான சேர்க்கையும் பார்க்க போறோம் இன்னைக்கு. எப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராவணனானவன் ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை சொல்லி சீதையை வந்து மனசை புண்படுத்திடுறான், ஜெகன்மாதாவினுடைய மனசை புண்படுத்துறான். அப்ப தாயார் பல உபாக்கியானங்களை, அதாவது பல விஷயங்களை சொல்லி இது நடக்காது அப்படின்றத புரிய வைக்க பார்க்கறான். ஏன்னா அவனுக்கு புரிய வச்சு அவனை மாத்தி விடலான்னு தாயார் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு புரியலன்றதுக்கு அப்புறம் அது அதுக்கு மேல கோபம் வந்து, அவன் வந்து உனக்கு 2 மாசம்தான் சமயம், அதற்கு மேல நீ சம்மதிக்கல அப்படின்னா என்னோட சேர்றதுக்கு நான் உன்னை சாட்டுடுவேன், என்னுடைய கார்த்தால ஆகாரமா உணவா உட்கொண்டுடுவேன் அப்படின்றான். அப்போ உடனே தாயாருக்கு ரொம்ப பயம் வந்துடுறது. அந்த அதாவது இந்த ஒரு இந்த இது இருக்கொல்லியோ, ராவணன் அந்த ஹனுமார் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தார் வந்து சீதை, அப்படி எப்படி இருந்தான்னா, அதாவது சுக்லபக்ஷத்தினுடைய சந்திரனை போல இல்லாத கிருஷ்ணபக்ஷ சந்திரனா இருந்தா அப்படின்னு. சுக்லபக்ஷ சந்திரன் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, சுக்லபக்ஷ சந்திரன் வந்து பூர்ணச்சந்திரன் மாதிரியே தெரியவன், ஆனா கிருஷ்ணபக்ஷ சந்திரன் ஒண்ணுமே தெரியாட்டாலும் வளர்கின்ற சந்திரன். ஏன் அப்படி கிருஷ்ணபக்ஷ சந்திரனா தெரிஞ்சா முழு சந்திரனா தாயார் இல்லை அப்படின்னா, அதாவது இந்த நிஷி, அதாவது இருட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ராவணனால மறைக்கப்பட்டுட்டே இருக்கா தாயார், அதனால அவருக்கு அப்படி தெரிஞ்சா. சரி, அது இருக்கட்டும். இங்க என்ன விஷயம் அப்படின்னா, சீதை இப்படி வந்து பல வாக்கியங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ராவணன் என்ன பண்றா, அங்க இருக்கிற ராட்சசிகள், ஒருத்திக்கு ஒரு கண்ணு இருக்கு, ஒருத்திக்கு ஒரு காது இருக்கு, ஒருத்திக்கு தலைக்கு மேல மூக்கு இருக்கு, ஒருத்திக்கு ஒரு கால் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து ஒருத்தி பார்த்தா கழுத மாதிரி முகம் இருக்கு, ஒருத்திக்கு பன்றி மாதிரி முகம் இருக்கு, இப்படி பல விசித்திரமான ராட்சசிகள். ஏகாட்சியும் ஏகக்கண்ணியம் கர்ணப்பிராவரணாம் ததா எல்லா மஸ்தகோச்சுவாச நாசிகாம்லாம் சொல்றாரு, அதாவது தலைக்கு மேல மூக்கு இருக்கும், இப்படி பல வகையான விருப்பங்கள் நிறைந்த ராட்சசிகள். எதற்காக இந்த ராட்சசிகள்லாம் வந்து தாயாரை வந்து துன்புறுத்துறானா, ராவணனுடைய கட்டளை. இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு தாயார எப்படியாவது சம்மதிக்க வைங்கன்னு ஒவ்வொருத்தையும் ராவணனுடைய பெருமையெல்லாம் பேசுறான். நான் 6 பிரஜாபதிகள் இருக்கா லோகத்துல, பிரஜாபதி நாம் ஷட் நாந்தோ சதர்த்தோயம் பிரஜாபதி மானசோ பிரம்மண புத்திரா புலஸ்தேதி விஸ்ருதா, புலஸ்தரோட புத்திரர் வந்து விஸ்ரவசு, விஸ்ரவசனுடைய புத்திரன் தான் இந்த ராவணன், அதனால பௌலஸ்தியன்னு இவனுக்கு பேரு. இப்படிப்பட்ட ராவணனை நீ பர்த்தாவா அடையறதுல உனக்கு என்ன குறை, நன்னா ராஜ்யத்தெல்லாம் விட்டு தீனனா இருக்கக்கூடிய, காட்டுக்கு காடு பழத்துக்கும் காய்க்கும் திரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ராமன வந்து, அதாவது முதல்லிய லக்ஷ்மியை இழந்தவன், அதாவது லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்தை இழந்துட்டான், இப்படி இருக்கக்கூடிய ராமனோடையா உன்னோட வாழ்க்கை வரப்போறதுன்னு சொன்ன உடனே தாயாரால பொறுக்க முடியல. தாயார் உடனே என்ன பண்றா, இதுவரைக்கும் ராவணனை பர்த்தாவா அடைன்னு சொன்னது தாயார ரொம்ப வருத்தப்படுத்து, ஆனா அப்பெல்லாம் பேசாத இருந்தா, ஆனா ராமனை பத்தின ஒரு இகழ்ச்சொல் கேட்ட உடனே கொதிச்சு எழுறா தாயார். அவளை பார்த்து அவளுக்கும் நல்ல உபதேசம் தான், உடனே சொல்றா, அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணிய சசினம் யதா லோபாமுத்ரா யதா கஸ்தியம் சுகன்யாச்சவனம் யதா இப்படின்னு இப்படி ரொம்ப ரொம்ப அந்யோன்ய தம்பதிகளை பத்தி வர்ணிக்கிறான். இந்த தம்பதிகள்னா அவர்களுடைய அந்த கணவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிரமம், அந்த சிரமத்துல பொறுத்துன்னு இருக்கா. அதுல முதல்ல சொல்றது சூரியம் யதா சூரியம் சுவர்ச்சலா அப்படின்னு சொல்றேன், சூரியன் பக்கத்துல யாராவது இருக்க முடியுமோ, ஆனா சுவர்ச்சலை சூரியன் கூடையே இருக்கா. அதே மாதிரி குருமுனிவரான இவர் அகஸ்தியன், அவருக்கு கூட லோபாமுத்ரா இருக்கா. அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிரமம் இருக்க, அந்த சிரமத்தை பொறுத்துண்டு அந்த மனைவி எப்படி இருக்காளோ அத போல நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ததாகமிக்ஷ்வா குவரம் ராமம் பதி மனுவிரதா, நான் என்னுடைய இக்ஷ்வாகுநாதனான ராமனை தொடர்ந்தே இருப்பேன்றான். இதுகள் திருப்பியும் ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம், ராவணன் தான் வந்து ஒரு ராவனுடைய கணவனா தேர்ந்தெடுன்னு சொல்லி ஒரே உபதிரவம் பண்றது. அப்ப தாயாருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இவர்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ என்ன சொல்றா, உன்னையே நாங்க அடிச்சு சாட்டு உள்ளான் இருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசுறான். தாயாருக்கு பகவானை வந்து பிரிஞ்சு இருக்கோன்ற அந்த ஒரு பக்கம் வருத்தம், இவர்களுடைய பேச்சை தாழ முடியாத அளவு இவர்கள் தன்னை கொடுமைப்படுத்துறான். ராட்சசீபிகி விரூபாபிகி தைரியம் உத்ஸிருஜ்ய ரோதிதி, அதாவது தைரியம் நன்றாக இழந்த அந்த சீதையானவள் கண்ணால ஜலம் விடுறான். அப்ப இதுதான் இந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல என்ன நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு சமயத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, தாயார் பல விஷயங்களை சொல்லிட்டு வரா. பெருமாள் எப்படி எப்படி நான் தவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய புயல் காத்துல நடுவுல ஒரு ஓடம் மாட்டின்னு கடலுக்கு நடுவுல, இப்ப எவ்வளவு பெரிய பெரிய புயல்லாம் சொல்றா பாருங்க, வர்தா புயல் ராதுன்றா பெரிய பெரிய புயல்லாம் வருது. புயலுக்கு நடுவுல ஒரு கப்பல், பெரிய கப்பல் மாட்டினாலே கஷ்டம், ஒரு ஓடம் மாட்டின்னுனா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை போல நான் இவர்கள் நடுவுல மாட்டின்ட்டிருக்கேன் அப்படின்னு, அதே மாதிரி நான் ஒரு அல்ப புண்ணியா இருக்கேன். ராவன் ராமன் வந்து பராக்கிரமசாலி, ராமனால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னா, நான் அப்படி நினைக்கல. என்னுடைய துர்பாகியம்தான் இவ்வளவும் வேலை செய்யறது. ஏன்னா ராமன் வந்து இந்த ராவணனுக்கு வந்து அதோட பெரிய பராக்கிரமசாலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசாரர்களோட நின்று சண்டை போட்டவர், த்விசப்தரக்ஷ சஹஸ்ர நலவன விலோலன மகாகலபா அப்படின்னு சுவாமி சொல்ற. அதாவது த்விசப்த ரக்ஷ சஹஸ்ர, அதாவது 14,000 ராட்சசர்கள், ராமன் பதாதியாக ஒருவன். அப்ப எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகன் எப்படி சண்டை போட்டார் அப்படின்னா, அவர்கள் எல்லாரையும் ஒருவரா நின்று ஜெயிச்சார். அதனால இந்த ராவணனை ஜெயிக்கிறதெல்லாம் ராவனுக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. இல்ல ஒருவேளை கடலை தாண்ட முடியாதோ அப்படின்னு மனசுல எண்ணி வருத்தப்படுறா, அதுவும் கிடையாது. ராம பாணங்கள் எங்கேயும் பாயற அளவு அவைகளுக்கு சக்தி இருக்கு. அப்ப என்னுடைய இவ்வளவு கஷ்ட காலம் தான் இதெல்லாம் வந்து இப்படியான அனுபவங்கள்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதே நேரத்துல அந்த கிருத்ரராஜரான ஜட்டாயு இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாரோ இல்லையோ, ஒருவேளை ராமன் வரத்துக்கு முன்னாடியே அவர் தன் உயிரை விட்டுட்டாரோ, அல்லது சொல்றதுக்கு ராமனை பார்த்துட்டே உயிர் போயிடுத்தோ, என்ன நடந்ததுன்னே புரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய கஷ்டம்தான். நான் ஏதோ பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு சிரமத்தை வந்து பண்ணியிருக்கேன் யாருக்கோ, அந்த மாதிரி ஒரு அல்பமான அதுதான் என்னை வந்து இப்ப வந்து இவ்வளவு கட்டப்படுத்துறது அப்படின்னு தாயார் சொல்றான். என்ன சுவாமி, தாயார் மகாலட்சுமி தாயார், தாயாருக்கு பூர்வ ஜென்மம் எல்லாம் உண்டு அப்படின்னா, லோகத்துல உள்ளவ கஷ்டப்படும் பொழுது எப்படியான சிரமங்களை எல்லாம் அனுபவிப்பான்றத தாயார் காமிக்கிறார். சரி, இன்னைக்கு விஷயத்தை பார்ப்போம். கீசி கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோன்ற இந்த இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த ராட்சசிகள்லாம் வந்து தாயார்கிட்ட பெருமாளை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அத சொல்லும் பொழுது தாயார் இவர்களை எல்லாம் திருத்தும் வண்ணம் அவர்களுக்கு ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்றா. ஆனைச்சாத்தன் கலந்து கீசு கீசு என்று பேசின பேச்சரமம். எம்பெருமான நீங்க சாதாரணமா நினைக்கிறீள், பெருமாள் பெரிய யானைய ஒத்தவர், அதற்கு ஒத்த பராக்கிரமசாலி. ஆனைச்சாத்தன் சொல்லக்கூடியது யானையே வந்து கொல்ற அளவு இருக்கக்கூடிய ராகவ சிம்மம் அப்படின்ற, அதாவது கரன் என்ன, தூஷணன் என்ன, திருஷிரஸ் என்ன, அதே மாதிரி வந்த அங்க விராதன் என்ன, அதாவது தாயாரே இதுக்கு முன் சர்க்கத்துல ரொம்ப அழகா சொல்றா எப்படி வந்து விராதனை கொண்டார் அப்படின்னா, விராதோ தண்டகாரண்யேன ராட்சச புங்கவா, அவரை கூட ரணேராமேண நிகதா சமாம் கிம் நாபிபத்யதே. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த யானைக்கு ஒத்த இந்த வீரர்கள், இந்த வீரர்களை எல்லாம் பெருமாள் வந்து ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டாரா, இவர்களை எல்லாரையும் நிதனம் பண்ண. அப்ப ஆனைகளை எல்லாரையும் அவர் எம்பெருமான் பலி விளக்க செய்து அவர்களை எல்லாம் வந்து பதம் பண்ண. சரி, அதோட நின்னுதான் கலந்து பேசின பேச்சரவம். அவர்கள்லாம் பெருமாளை சாமான்யமா சொன்னாளா, எல்லாரும் பெருமாளுடைய குணகீர்த்தனம் பண்ணா. அத போல தாயாரும் இந்த இடத்துல கீசி கீசின்னு குணகீர்த்தனம் பண்ணி இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் ராமனுடைய தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமய குருஹு, தீனனா இருந்தாலும் ராஜ்யத்தை இழந்தவனாயிருந்தாலும் ராமனை போல ஒருத்தர் உங்களால பார்க்க முடியாது. அதனாலதான் திருஜட்டையானவள் வந்து நடுவுல சொல்ல போறா, நீங்கள்லாம் ராட்சசிகளா இருக்கிற நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே சீதைய ராமனுக்கு தெரிஞ்சுடுத்து, சீதை இவ்வளவு கட்டப்படுத்தினோம்னா நாமெல்லாம் ஒருத்தர் கூட நன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லி நாமெல்லாம் வந்து இந்த தாயார சரணாகதி பண்ணணும்ன்ற உயர்ந்த தர்மத்தை காண்பிக்கிறா. கீசி கீசி எங்கும் பேசின பேச்சரவம், தாயார் இவைகளுக்குள்ளெல்லாம் பேசினான். பேய்ப்பெண்ணே நீ கேட்டிலையோன்றது இவர்களை எல்லாரையும், இந்த மொத்த ராட்சசிகளையும், நீங்கள்லாம் இதை கேட்கவே இல்லையா, ஒத்துரு கூட உங்க காதில் இந்த விஷயம் போவே இல்லையா. தாயார் முன்னாடி ராவணனுக்கு சொன்னால, இக சந்தோனவா சந்தி, இங்க சத்துக்கள்லாம் இல்லையா, நல்லவர்கள் இருந்தா, வேதம் அறிந்த பகவர் இருந்தா என்ன பண்ணுவா, வியக்க விளங்கிய சீர் நாதன், அந்த எம்பெருமானுடைய புகழை எப்பவும் சொல்லிண்டே இருப்பா, அந்த எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் பண்ணிண்டே இருப்பா, அந்த குணானு வர்ணனத்திலேயே நீங்கள்லாம் வந்து உண்மையை தெரிஞ்சின்றிருப்பேளே, சத்துக்களான விபீஷணன் இங்க இருக்க, அதே போல பல மகான்கள் இருக்கான்றத தாயார் மனசுல வச்சுட்டுதான் இங்க சொல்றா. நீங்கள் கேட்டிலையோ, சரி அதை கேட்கலன்னா பரவாயில்ல, நானாவது இவ்வளவு கட்டின் இருக்கேனே அதை கூட கேட்கலையா, ஆண்டாள் என்ன சாய்ச்சாகம், இங்க இருக்கிற பெண்ணு எழுப்புறா போல இந்த இடத்துல, இந்த இடத்துல இந்த ராட்சசிகள் விஷயம் எப்படி சொல்லப்படுறதுன்னு பாருங்க. பேய் பெண்ணே, இந்த விஷயத்தை சொல்லிட்டும், வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரமம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. அதாவது சர்வ உபனிஷத்துக்களுடைய அர்த்தமும் தெரிந்தவர்களான நல்ல சத்துக்களா இருக்கக்கூடிய வேத மோதரவாள்னா இங்க இருக்காதானே ஹனுமார் சொல்லும்போது சொல்றாரு. இங்கெல்லாம் கூட வேத சப்தம் கேட்டுட்டே இருக்க, எல்லா இடத்துலையும் வேத ஒளியும் விழா ஒளியும், பிள்ளைக்குழா விளையாட்டுடையவரா, திருப்பேரையில் சேர்வன் நானே, திருப்பேரதி விதேசத்த மங்களாசாசனம் பண்ணேர் ஆழ்வார், அப்படி வேதங்கள் ஓதி பகவானை சேவிக்கிறார். இவர்களும் இந்த ராட்சசர்களும் வேதத்தை ஓதின் இருக்கா. இந்த ராட்சச பிராமணர்கள் ஓதக்கூடிய அந்த வேதம் இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றான். இப்ப அவர்களுக்கும் அந்த வேதம் ஓதுதல் அப்படின்றது உண்டு போனது. அவர்கள் அந்த வேதம் ஓதினதை கேட்டுட்டு ஹனுமார் இங்க யாகம் நடக்கிறது, இங்க இதெல்லாம் நடக்கிறதுன்றத பார்த்து பதிவு பண்றேன். அப்ப அப்படி இருக்கிறவர்கள்னா உங்களுக்கு ஒருத்தர் கூட ஒரு நல்ல விஷயம் கூட, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்ந்துனா, காசு பிறப்புன்றது வேதங்களும் அதை சேர்ந்த ஸ்மிருதிகளும், காசுன்றது வேதம், அதாவது அந்தனர்களுக்கு வேதம் வந்து ஒரு செல்வம் போல. ஏன் வேதம் தான் முக்கியமான செல்வமா நமக்கெல்லாம் இருக்குன்னா, நமக்கு எல்லா தர்மங்களையும் உபதேசம் பண்றது. நாம இந்த லோகத்துல எண்ணத்தை சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அதை வைத்து நாளுக்கு நாள் காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இகலோகத்துல இருக்கா மாதிரி இதற்கு அப்புறமும் கிடைக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், அதற்காக தர்மத்தை வந்து சேர்த்து வைக்கணும். சரணாகதி பண்ணா பகவான்கிட்ட போயிட்டா இதை பத்தி கவலை இல்லை, பகவானுடைய ஸ்ரீவைகுண்டத்தை யாச்சிச்சு அந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதவர்கள் குறித்து தாயார் இங்க சொல்றா, நீங்கள்லாம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்மிருதிகள்லையும் இதிகாசங்கள்லையும், அந்த அதாவது வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லையும் இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து நன்னா விசாரித்து கை பேர்த்து நன்ன கையை உயர தூக்கி இந்த ராமன் பரமாத்மான்னு சொல்லலையா அவங்க ஒத்துருக்கு கூட அப்படின்னு. இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் திருஜட சொல்றாளே, திருஜட அப்படிதான் சொல்றா, ராமனுடைய பாணங்களுக்கு நாம தாங்க மாட்டோம்னு கையை உயர்த்தி பின்னாடி சொல்ல போறா. ராம நாம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தாயாரான இந்த மகாலட்சுமி தாயாரா இருக்கக்கூடிய இந்த சீதை திறத்துல நாம அத்தனை பேரும் அபச்சாரப்பட்டிருக்கோம், அந்த அபச்சாரத்திற்கு கழுவாய் செய்ய வேணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தாயார் ஒத்தர்கிட்ட நாம எல்லாரும் சரணாகதி பண்ணிடுவோம். நாம சரணாகதி பண்ணிவிட்டா இந்த தாயார் மன்னிச்சுட்டா போறோம், பெருமாளனுடைய அதாவது ராமன் நாளைக்கு வந்தாலும் தாயார் வந்து நம்மளை எல்லாம் காப்பாத்திடுவா. பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியோ மகதோ பயாத், பெரிய பயம் வரப்போறது ராமன் கிட்டேந்து, அந்த பயத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தாயார் ஒருத்தியால தான் முடியும் அப்படின்றத சொல்றா. அதை கேட்டிலையோ அப்படின்னு தாயார் கேட்கிறா. இந்த ராட்சசிகள் எல்லாம் பார்த்து அது கூட உங்களுக்கு கேட்கலையா, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதாவது என்ன, நாயக பெண்பிள்ளாய்னா இப்படி உங்களுக்கெல்லாம் கூட இந்த எம்பெருமான் நாயகன் தானே, அந்த நாயகன் வந்து உங்களுக்கு தெரியவே இல்லையா, ராமனுடைய புகழ் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமனுடைய புகழை கேட்டு நீங்கள்லாம் அந்த கேசவனை பாடவும். கேசவன் ஏன் சொன்னா, மார்கழி மாசம்ன்றதுனால ஆண்டாள் வந்து கேசவன் சொன்னான். அதாவது கேசவன் சொன்னது காரணம், மார்கழி மாசத்தினுடைய 12 மாசங்கள், 12 திருநாமங்கள் கொண்ட கேசவ நாராயண மாதவ கோவிந்த இப்படின்னு நாமங்கள். அதுல மார்கழி மாசத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் கேசவன். கேசவன்ற சப்தத்துக்கு கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம்ன்ற கதையில கன்ற அந்த பிரம்மாவுக்கும் ஈசன்ற அந்த சிவனுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்றது நல்லா தெரியாது. அவர்கள் எம்பெருமான் கிட்டே இருந்து எல்லா வரங்களையும் பெற்று எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுக்கிரகத்தை வைத்துக்கொண்டு ரொம்ப சீக்கிரம் பலன்களை கொடுத்துட்டு இருக்கா. சிவனுக்கு ஆசுதோஷின்னு பேர், சீக்கிரம் சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா, சீக்கிரம் சந்தோஷப்பட்டாதான் அல்பமான பலன்கள் கிடைக்கும், அல்பமான பலன்கள் கிடைச்சா பெரிய விஷயத்த மக்கள் இழந்துருவான். அப்ப அந்த மாதிரி பெரிய விஷயத்தை இழக்கக்கூடாதுன்னா பெருமாள்கிட்ட தான் கேட்கணும். பெருமாள்கிட்ட அல்பத்தை கேட்கக்கூடாதான்னு கேட்டா பெருசே கொடுக்க போறார். அதனால அல்பத்தை கேட்காம இருந்தா பெருமாளே பார்த்து பேர், அல்பங்கள்லாம் எல்லாம் உண்டு. அப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். நாராயணன் அந்த கேசவன், அந்த கேசவன் புகழ் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அப்படி தெரிஞ்சுட்டே நீங்கள்லாம் தூங்குறேளே அப்படின்னு சொல்றா அந்த திருஜடையானவள். ஏன் இவைகள்லாம் தூங்குறதுன்னா, ராட்சசிகளுக்கெல்லாம் காத்தால தானே தூக்கம் வரும். அதாவது ராவெல்லாம் தூங்காது, நிஷாச்சராள்னு தானே பேரு, நிஷானா ராத்திரி, அதுல அலையக்கூடியவா, கார்த்தால வந்து தூக்கம் வந்துருத்து. திருஜட்டை அப்படி கிடையாது, திருஜட்டைக்கு சாத்விக ஸ்வபாவம் பாருங்க, ராத்திரி படுத்து கார்த்தால விழுந்துட்டா. இவைகள்லாம் கார்த்தால தான் வந்து மாம்சத்தையும் மதுவையும் சாப்பிட்டு தூங்க போறதுகள். அப்ப இப்படி இதெல்லாம் கேட்டு தேசமுடையாய் திரவேலோர் எப்பாவா, இதெல்லாம் கேட்டுண்டு கூட நீங்க தாயார ரொம்ப துன்புறுத்துறையிலே இப்படி இருக்கக்கூடிய கீழ் சொன்ன எல்லா விஷயமும் இந்த விஷயங்களை தேசமுடையாய் இந்த ஞானங்களை எல்லாரையும் நீங்க பெற்று தாயார்கிட்ட சரணாகதி பண்ணணும். அந்த தாயார்கிட்ட சரணாகதி பண்ணா தாயார் உங்களை எல்லாரும் காப்பாத்துவான்னு சொன்னா, தாயாரும் அதற்கு ஏத்தா போல 27வது சர்க்கம் கடைசி ஸ்லோகத்துல ததசா ஹ்ரீமிதீபாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் யதிதத்தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் நான் வந்து அபயப்பிரதானம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, தன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்துறா பாருங்க, ராவணன் எவ்வளவு சிரமப்படுத்தினா. அதே மாதிரி இந்த ராட்சசிகள் ராவணம் பஜபர்த்தாரம் பஜபர்த்தாரம்னு சொல்லிண்டே ராவணனுடைய புகழே பாடிந்தா, ராமனை இகழ்ந்தா, அப்ப கூட தாயார் தானும் உபதேசம் பண்ணி திருஜடை போன்ற நல்ல ஆச்சாரியர்களை கொண்டு உபதேசம் பண்ணி ராவணனுக்கு இன்னொரு தரம் ஹனுமாரை கொண்டு உபதேசம் பண்ணி இப்படி பல வகையில திருத்தணும்னு நினைக்கிறா நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளை. பெருமாள் தானேவும் திருத்த முயன்றான் கீதையின்ற அழகான வியாஜத்தை கொண்டு. அதே நேரத்தில் சதாச்சாரியர்கள் பாஷ்யக்காரர் போன்ற நல்ல ஆச்சாரியர்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் போல சதாச்சாரிய புருஷாலையும் கொண்டு திருத்த நினைக்கிறான். இந்த இடத்துல ஆண்டாள் வந்து ரொம்ப ஆச்சரியமா எப்படி வந்து ஒரு பெண்ணை எழுப்புறான்றதை பார்த்து, அதை இந்த சுந்தரகாண்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்னைக்கு என்ன நாம முதல்ல பார்த்தோம்ன்றத திருப்பி ஞாபகப்படுத்துறேன். பக்கத்தில் இருந்தாதான் அன்பு பெருகுன்ற அந்த விஷயம்தான் இன்றைக்கு பார்க்கப்பட்டது. திருஷ்யமானே பவேத் பிரீத்திஹி, பக்கத்தில் இருந்தால் மிகுந்த அன்பு பெருகும். தாயார் பக்கத்தில் இந்த ராட்சசிகள் இருந்ததுனால தாயாருக்கு இவர்கள் மேலே ரொம்ப அன்பு பெருகித்து, இவர்கள்லாம் தாயாருக்கு என்ன வாகனம் அப்படின்னா குழந்தையா இருக்கணும். அந்த குழந்தைகள் மேலே அன்பு பெருகி நாளைக்கு ராமனால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்றா போல இன்னைக்கு இந்த வாசனம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.